சொன்னா கூட கவலை இல்லடா, ஒரு புள்ளையத்தா வெஞ்சிடாத அப்ப எங்கடா. மண்ணாங்கட்டின்னு சொன்னா கூட கவலை இல்லடா, என் அப்பா தானே சொன்னா இப்போ அதுக்கு என்னடா. சபத்திட்டினாலும் கவலை இல்லடா, நீ ஐநா சபை போல கதில் போட்டு கொள்ளேண்டா. சொந்த முன்னா சொதன்னு தெரிஞ்சுக்கோ ஏண்டா, ஓங்கப்பன்னையும் அவங்க அப்பன் மெதிச்சிருப்பாண்டா. என்ன பார்த்து சொன்னா, என் கண்ண பார்த்து சொன்னா, அவ அப்பனாக இல்லை என்ன அடிச்சு நுறுக்குவேன். புண்ணாக்குன்னு சொன்னா கூட கவலை இல்லடா, ஒரு புள்ளையத்தா வெஞ்சிடாத அப்ப எங்கடா. மண்ணாங்கட்டின்னு சொன்னா கூட கவலை இல்லடா, என் அப்பன் தானே சொன்னா இப்போ அதுக்கு என்னடா. அடிமாசம் காத்தடிச்சா அம்மி கூட பறக்கும், அப்பனுக்கு கிறுக்கு வந்தா கண்ணு ரெண்டும் இருட்டும். கரம்பசு கண்ணு குட்டிய எட்டி எட்டி உதைக்கும், வலிச்சாலும் கண்ணு குட்டி அம்மான்னு தான் கதரும். உன்னை ஏதும் சொன்னாக்கா உள்ளுக்குள்ள வலிக்கும், அஞ்சு பாட்டில் ஊத்துக்கிட்டும் போத இல்லை எனக்கும். தண்டவாளம் கடப்புரண்டா ரயில் வண்டி சறுக்கும், தகப்பனை மதிக்கலன்னா வாழ்க்கை பூரா வழுக்கும். என்ன பார்த்து சொன்னா, என் கண்ணை பார்த்து சொன்னா, அவ அப்பனாக இல்லை என்ன அடிச்சு நுறுக்குவேன். பொண்ணாக்குன்னு சொன்னா கூட கவலை இல்லடா, ஒரு புள்ளையத்தா வெஞ்சிடாத அப்ப எங்கடா. பண்ணாங்கட்டின்னு சொன்னா கூட கவலை இல்லடா, என் அப்பன் தானே சொன்னா இப்போ அதுக்கு என்னடா. கள்ளுல சிறந்த கள்ளு ஒத்த மரத்து கள்ளு, அப்பனுங்க அப்படித்தான் மச்சா விட்டு தள்ளு. வில்லுல பெரிய வில்லு அர்ஜுனரு வில்லு, சொல்லுல நல்ல சொல்லு பெத்த அப்ப சொல்லு. டயர்ல பெரிய டயர் லாரியாட டயரு, திமிருல பெரிய திமிரு உங்க அப்ப திமிரு. எனக்கும் எங்க அப்பனுக்கும் ஆயிரம் தான் இருக்கும், தப்பா பேசுறவன் பல்லு எல்லாம் பறக்கும். என்ன பார்த்து சொன்னா, என் கண்ண பார்த்து சொன்னா, அவ அப்பனாக இல்லை என்ன அடிச்சு நொறுக்குவேன். மண்ணாங்கட்டின்னு சொன்னா கூட கவலை இல்லடா, என் அப்பன் தானே சொன்னா இப்போ அதுக்கு என்னடா. சபத்திட்டினாலும் கவலை இல்லடா, நீ ஐநா சபம் போல கதில் போட்டு கொள்ளேண்டா. சுத்தம் உண்ணா சொதன்னு தெரிஞ்சுக்கோ ஏண்டா, அப்பனையும் அவங்க அப்பா மெதிச்சிருப்பாண்டா. என்ன பார்த்து சொன்னா, என் கண்ணை பார்த்து சொன்னா, அவ அப்பனாக இல்லை என்ன அடிச்சு நொறுக்குவேன்.